மக்கா மஸ்ஜித் .com வழங்கும் மார்க்கம் கூறும் மனக்கோலம். வழங்குபவர் மௌலானா ஷம்சுத்தீன் காசிமி அவர்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மக்கா மஸ்ஜித் .com இணையதளத்திலே நிறைய சகோதரர்கள் இஸ்லாம் கூறும் எளிமையான திருமணத்துடைய முறையை பற்றி எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏனென்றால் நிறைய சகோதரர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, இஸ்லாத்தின் மீது ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. இஸ்லாமிய முறைப்படி தங்களுடைய திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்குது. இந்த அவேர்னஸும் இந்த விழிப்புணர்வும் இந்த ஆர்வமும் வரவேற்கத்தக்கது. அல்லாஹ் இன்ஷால்லா உங்களோட இந்த அவேர்னஸில் பறக்க செய்து, இந்த விழிப்புணர்வில் பறக்க செய்து, எப்படி இஸ்லாத்தை பற்றி தெரிந்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தின்படி எல்லா விஷயங்களிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவானாக என்று துவா செய்தவண்ணமாக, மறை கூறும் மனக்கோலம் என்ற தலைப்பிலே, அதாவது அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன முறைப்படி திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி அமையணும் அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்ல போகிறேன். ஏன் சொன்னால், திருமண வாழ்க்கைங்கிறது ஈமானில் பாதி. அபுதாபுதில் ஹதீஸில் வந்து நபிசல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதன் ஒரு மூமின் திருமணம் செய்து கொள்வான் என்னால் அவன் அவனுடைய ஈமானில் பாதியை முழுமைப்படுத்துகின்றான், மீதிக்கு அவன் அல்லாவே அஞ்சு கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது உலகத்திலேயே திருமணத்தை ஒரு ஆன்மீகத்தினுடைய பகுதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய இஸ்லாம் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது, இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான யூத மதம், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த மதமுமே இந்த திருமண வாழ்க்கையை பற்றி அவைகள் கொண்டுள்ள கொள்கைகள் இயற்கைக்கு முரணான கொள்கைகள் தான். எப்படின்னா, இந்து மதம் வந்து திருமணம் செய்வதே பாவம் சொல்லுது. இல்லறம் என்பதே பாவம், துறவரம் தான் புண்ணியம், துறவிகள் தான் புண்ணியமானவர்கள், புனிதமானவர்கள் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இந்த துறவிகள் தான் பண்ணுற அநியாயம் பிரேமானந்தாலேருந்து நித்யானந்தா வரைக்கும் என்னென்ன அநியாயம், எல்லா வண்டவாளங்களும் வெளியே வந்துச்சு. அப்போது துறவரம் என்பதும் புண்ணியம், துறவிகள் எல்லாம் புனிதமானவர்கள் என்ற நிலை யதார்த்தத்திற்கு எதிரானது, இயற்கைக்கு மாற்றமானது பார்க்குறோம். அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் அவர்கள் நினைக்கிறாங்கண்டா இல்லறம் என்பது அது ஒரு ஜஸ்ட் லைக் மனிதனுடைய ஒரு தேவை, அவ்வளோதான். எப்படி சாப்பாடு பசிச்சா சாப்பிட்றானோ, தூக்கம் வந்தால் தூங்குறானோ, தாக எடுத்த தண்ணி குடிக்கிறானோ, அந்த மாதிரி மறு மனிதனுடைய உடலில் ஒரு பருவ மாற்றம் ஏற்படும் பொழுது, ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் ஏற்படும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தேவை தான் திருமணம். அவன் விருப்பப்பட்டால் திருமணம் முடிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா அவன் சாமியாராக இருக்கட்டும், சாமியாராக இருப்பது மிகச்சிறந்த முறை என்று கிறிஸ்தவ மதம் போதிக்கின்றது. ஆனால் அதுவும் இயற்கைக்கு எதிரானது என்பது அவ்வப்போது ஊர்ஜிதம் செய்யப்படுகின்றது. கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள்